சக்தியா தற்கல மட்டம் எவின்னி உபிருவ ஏத்த கந்துக்கரின் என்ன நலகி நின்னி உபிஹட நேசத்தியாகத் கலமட்ட மெவென்னே உபெருவ ஏத்த கந்துக்கரின் என்ன நலகி நின்னி உபிஹண்ட குமாரியே அமத்தக நோவே லக்ஷ நருவே கித சனசுவே நேசத்தியாகத் கலமட்ட மெவென்னே உபெருவ ஏத்த கந்துக்கரின் என்ன நலகி நின்னி உபிஹண்ட குமாரியே அமதக நுவே லக்ஷணருவே சித்த சனசுவே அக்கிங் அத்தவெளி விரலே தனி உன் மோகத்தே ஏதனின் வலல்லே நித்ரந்து மோகத்தே அத்திங் அத்தவெளி விரலே தனி உன் மோகத்தே ஏதனின் வலல்லே நித்ரந்து மோகத்தே சித்த கிளம்புனே ஐ நொமதனே கீதையக்த அருமையக்த மட சிதா கண்ண நுகி தேசத்தியாகத் கலமட்ட மெவென்னே உபெருவ ஏத்த கந்துக்கரின் என்ன நலகி நின்னே உபிஹண்ட குமாரியே அமத்துக்கு நோவே லக்ஷணருவே சித சனசுவே கலின் கல ஹெப்பி பெண்ண கட்டி விசிறனு தகலா நின்னோ சித்தே சத்துட்டின் ஹசரல் பிப்பிலா அலிங்கல ஹெப்பி பெண்ண கட்டி விசிறனு தகலா நின்னோ சித்தே சத்துட்டின் ஹசரல் பிப்பிலா மதக்கய மகே அவதி உனே ஏ எதாய மே மெதாய மட ஹிதா கண்ண நுகி தேசத்தியா கக்கல மட மெவின்னி உபிருவ ஏத்த கந்துக்கரின் என்ன நலகி நின்னி உபிஹண்ட நேசத்தியாகத் கலமட்ட மெவின்னி உபிருவ ஏத்த கந்துக்கரின் என்ன நலகி நின்னி உபிஹண்ட குமாரியே அமத்தக்கு நுவே லஸ்ஸனருவே சித சனசுவே